வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லித்தந்த சிந்து பாடினான், வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைக்கரம் கொண்டு சூடினான். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தானோ, புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் நில்லாதது, கண்ணால் உண்டானது கைகள் தொட இந்நாள் ஒன்றானது. வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய்வடித்த வாசப்பூ, அன்பு தேன் இன்பத்தேன் பொட்டுமா. இன்பப்பூ சின்னப்பூ கன்னி போகும் கன்னிப்பூ, வந்துதான் வந்துதான் கட்டுமா. என்னை மீண்டும் கொஞ்சம் தோண்டும் தேகம் தன்னில் நாணம் என்னம்மா. வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான், வள்ளி என்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். மங்கைக்கது காதல் நிலாம்பரி, அம்மம்மா அப்பப்பா இன்பம் தரும் தானங்கள் எட்டிக்கும் என்றைக்கும் கித்திக்கும். மங்கை நீ கங்கை நீ வெண்ணிலவின் தங்கை நீ, உன்னைத்தான் என் கண்கள் சந்திக்கும். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லித்தந்த சிந்து பாடினான், வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான்.